ஐயா வணக்கங்க. இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு இடத்துல காயுது அப்படின்னா மேபி அந்த இடத்துல விட்ட தண்ணி இல்லை அதில் ஏதாவது கலந்துருந்தால் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். அதை தாண்டி அங்கங்கே ஒரு இடத்துல பர்டிகுலராக இருக்குது அப்படின்னா முன்னாடிக்குது எங்கேயாவது பெரிய குழி இல்லை கிணறு இல்லை பெரிய குட்டை அந்த மாதிரி இருந்து அந்த இடத்த மூடி இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா எங்கள் வயலில் ஒரு இடம் இருக்குங்க ஐயா, அது கிட்டத்தட்ட வந்து கிணறு மூடியே கிணறு எங்கள் தாத்தா காலத்துலேயே மூடிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இப்போ கூட தட்டு போட்டோம் இல்லை நாங்கள் நெல் நாற்று நட்டோம்னா கூட அந்த இடத்துல இருக்கிற இது ஒரு கிட்டத்தட்ட நெல் நாற்று நட்டே 10-15 வருஷம் ஆச்சுங்க. திரும்ப அடுத்த வருஷம் தான் நடணும்னு பார்க்குறேங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு வச்சாலும் சரி இல்லை எதாக இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த ரவுண்டு இதுக்கு சர்க்கிளுக்கு வந்து வாடிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல கிணறு இருந்து முன்னது தான். ஆனால் மூடி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா கூட இன்னும் அதோட அந்த இடத்துல அந்த மாதிரி தன்மை இருக்குங்க. ரொம்ப புலபுலப்பாக இருக்கிற மாதிரியோ இல்லை என்ன காரணத்தினால அந்த மாதிரி வாடுது அப்படிங்கிறது தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த மாதிரியான சூழல் அந்த மாதிரி இடத்துல பார்த்துருக்கேன்.